பெருமாளோரு இனி நாதரை வாழ்த்தி பாடிடுவின். தப்பெடு தகிலெடுமாளோரு இனி நாதரை வாழ்த்தி பாடிடுவின். குறுகுன சுரியன மஞ்சில் இருகில குடிநனராவில் வந்தல்லோ முகில் வந்தல்லோ இ சர்வரோகத்தின் சர்வேஷன் தகிலெடுமாளோரே இனி நாதனை வாழ்த்தி பாடிடுவின். தப்பெடு தகிலெடுமாளோரே இனி நாதனை வாழ்த்தி பாடிடுவின். ரோகம் அகற்றி சோகம் மாற்றி மோட்சம் நல்கா வந்தே இனி மத்தியனு முக்தி வருத்துவனத்தி பொன்திருமேனே. ரோகம் அகற்றி சோகம் மாற்றி மோட்சம் நல்கா வந்தே இனி மத்தியனு முக்தி வருத்துவனத்தி பொன்திருமேனே. பாவத்தின் மோஜனமேகான் ரட்சகனாயத்தி, ரோகத்தின் சௌக்கியமதேகான் வைத்தியனாயத்தி. குளிராம் குளிரும் மஞ்சளினாவில் ஒரு மங்கள கீதம் பாடி வரும் அடலிதின் வழிகளில் நிழலு பொருளவே துணையாய் நீ என் அருகில் வரணே ஜீவநாதனீஷோ என் ஆத்மநாதனீஷோ. தப்பெடு தகிலெடு மாளோரே வாழ்த்தி பாடிடுவின். தப்பெடு தகிலெடு மாளோரே வாழ்த்தி பாடிடுவின். சர்வலோகத்தின் சர்வேஷன் ஸ்தோதிக்கு